தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். பத்து ரூபாய்ந்தாரே ஒரு பதுக்கஞ்சங்கிலிதாரே பச்சை கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம். மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாடி